கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் நீரினிலே நின்றிரண்டில் நினைவலைகள் நீரலைகள் நீரினிலே நின்றிரண்டில் நினைவலைகள் வசந்த காலம் நீரோ